Cacciamia, o pare su papparo, ulia e caracaro, brucatomi, brucatomi, somi, bami, brucatomi, pescatori, pescatoria, aspatomi, aspatoria, angioli, mangia curvi, sangiade, mangia tarvi, attamborari, patta parari. அட்டம்போடடி பட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கட்டிப்பாடு பொன்னப்பாறு மண்ணப்பாறு பொன்ன போல மின்னும் பாரு தேஞ்சோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி காசு கொடுக்கும் ஒரு இது டிங் டிங் டிங் டிடுக்கிடிங் டிங் டிங் டிங் டிடுக்கிடிங் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஒரு அது ஏறு பிடிக்க காசு கொடுக்கும் ஒரு இது பூவே பொன்னாறு பூவே ஓ ஹோ பூவே உள்ளாடும் தேனே தேனும் செவ்வாயே தானே ஓ ஹோ கேட்டால் தந்தேனே நானே முத்தத்தால் கோர்த்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா துஷியா ஹோய் ஹோய் பஷியா ஹோய் ஹோய் துஷியா பஷியா மஷியா ஹோரோ தாகம் இருந்தா நேரில வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு தாகம் இருந்தா நேரில வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு மாலையிடு மாலையிடு ஏன் ஜோடி மஞ்சக்குரு ஆஞ்சாடு நெஞ்சத்தடு Thank you. பாடு நெஞ்சம் தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாறு மண்ணப்பாறு பொன்ன போல மின்னும் பாரு ஏ ஜோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடு நெஞ்சத்தடுவி